श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. पङ्कान्यसौ मम निहन्ति महस्तरङ्गैः, गङ्गाधिकां विदधती गरुडस्रवन्तीं, नाकौकसां मणिकिरीटगणैरुपास्य नाथत्वदीयपदयोर्नखरत्नपङ्क्तिः. 43வது பத்தியம் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாசத்தில். இந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய நகங்கள், அந்த நகங்களை பற்றிய ஒரு வர்ணனை. இது 42வது பத்தியத்தில் அனுபவிக்கப்பட்ட திருவடியில் உள்ள விரல்களை அடுத்து அமைந்ததாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றா சுவாமி ஒரு ஒரு அவயவமாக அனுபவிச்சுன்னு வரைச்சே கணைக்கால், பாதம், அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய விரல், அந்த விரல் இருக்கக்கூடிய நகம்ன்ற ரீதியில் சுவாமியோட அனுபவமானது ஒரு பிரவாகமாக போயின்ட்டுருக்கு. அதில் இதில் சாதிக்கிறார் அந்த சிரேஷ்டத்தை சொல்கிறதுக்காக, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கையானது பெருகித்து, அப்போது அந்த கங்கைக்கு சக்கரத்து ஒரு வாட்டி எம்பெருமானுடைய நகங்களோட ஸ்பர்ஷம் இருந்துதான். ஆனால் இங்கே அந்த திருவேந்திபுரத்தில் இருக்கக்கூடிய கருட நதி இருக்கே, அதுக்கு எப்பயுமே எம்பெருமானுடைய நகத்தோட சம்பந்தம் இருக்கான். அதனால் அந்த கருட நதியானது கங்கையை காட்டிலும் வசதியாச்சுன்னு ஒரு உட்பிரேட்சை. அதற்கடுத்து இந்த தேவர்கள்லாம் வந்து பிரணத்த சுர கிரீடம் ஆரம்பித்தார். அப்போ அவருடைய கிரீடத்தோடு வணங்கிறதுனால அந்த கிரீட்டத்தை இருக்கக்கூடிய அந்த கிரீட்டங்களுக்கு ஒரு காந்தி உண்டு. ஏன்னா தங்கமும் ரத்தனங்களும் சேர்ந்து இழைக்கப்பட்ட அந்த கிரீடம். ஆனால் அந்த கிரீடத்துக்கு காந்தி எங்கே இருந்ததுன்னு கேட்டால், அது எம்பெருமானுடைய நகம் இருக்கணும். இந்த நகங்களில் இருக்கக்கூடிய காந்தியிலேருந்து பாரோ பண்ணிட்டுருக்கான் அவைகள்லாம், அல்லது இங்கிருந்தால் அது அவைகளுக்கு காந்தி போச்சுன்ற ரீதியில் அழகாக அமைச்சிருக்கார். அப்படிப்பட்ட காந்தியுடைய அந்த ரத்தன வரிசையாக இருக்கக்கூடிய அந்த நகங்கள் இருக்கே, அது அடியனுடைய சேறு. சேறுனா இந்த இடத்துல அஞ்ஞானம் வச்சுக்கலாம், தெளிவில்லாத மத்தியம் இருக்கலாம், இல்லை சம்சாரம், கர்மா, இவைகளை போக்கடிக்கின்றதுன்னு அழகாக சாதிக்கிறார். ஸ்ரீ தேஹலி சாஸ்திரியில் அந்த கங்கையினுடைய பெருக்க சொல்லிச்சு, பக்தோபரோதசாதசரோஜதஸ்தே மந்தாக்கினி விகலிதா மகரந்ததாரா சத்யஸ்திரிவர்க்கமபவர்க்கமபிக்ஷரந்தி ந்யாபபூவ புரசாசன மௌலிமாலா. 13வது பத்தியம் ஸ்ரீ தேஹலேஷ ஸ்துதியில் அங்கே எப்படி எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து கங்கையானது பெருகித்துன்றது அங்கே அழகாக சாதிக்கிறார். அப்போ அதை இங்கே சம்பந்தப்படுத்தச்சு அந்த கங்கையை காட்டிலும் கருட நதிக்கு ஒரு ஏற்றம்னு அழகாக அதை காண்பிக்க, அதுக்காக அப்படியே அந்த விண்ணப்பித்தேன். இப்போ இந்த பத்தியத்தில் நாத தான் அந்த இடத்துல சம்போதன பதம். நாத்தனே தேவநாதனேன்னு ஒரு பெயரில் பிரபலமாக இருக்கக்கூடிய பேரில் பாதி வச்சுனாலும் அது பொருந்தும். ஏன்னா நம்ம இதை ஸ்தோத்திர ரத்னம் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோம், நாத்தமுனின்னு தான் சொல்கிறார். ரங்கநாதமுனி இருந்தால் கூட நாத்தமுனின் விலோக்கிய. அப்போ பிரபலமாக இருக்கவர்களுடைய பெயர்களில் பாதி பேரை போட்டாலும் அது பூர்த்தியாக தான் அதை அனுசந்தானம் பண்ணணும்னு ஒரு நியாயம் இருக்குது. நாத என்ன கிரியாபதம், நிகந்தி. இன்னொரு கிரியாபதம் இருக்குது, இருந்தாலும் நிகந்தி தான் இங்கே கடைசியாக அன்வைக்கக்கூடிய கிரியாபதம். ஹந்தி ஹந்தினா உயிக்கின்றது, நிகந்தி நிச்சயன ஹந்தி, ஹனு தாத்து அது, நிச்சயன ஹந்தி உழிக்கின்றது. எதைன்னா மம பங்காணி, பங்கம்னு சொன்னால் சேரு. சேருன்றது ஒரு இழிவான ஒரு விஷயம், அதனால் அதை வந்து நம்ம பாபங்களுக்கு வச்சுக்கலாம். அல்லது ஞான சங்கோச்சம்தான், இப்போ நம்ம ஜலம் கம்மியாக இருந்து வச்சுக்கோங்க, மண்ணோடு சேர்ந்து அது சேராக போய்டுறது. இது ஜலம் நிறைய இருந்ததுன்னா அப்போ சேறு காணாமல் போய் ஒரு தெள்ளிய ஒரு நீரோட்டமானது ஏற்படுறது. அப்ப எம்பெருமானத்தில் இருக்கக்கூடியது சர்வஜ்ஞத்துவம், நம்ம கிட்ட இருக்கக்கூடியது அல்பஜ்ஞத்துவம். அல்பஜ்ஞத்துவம்னு சொன்னால் அப்போ அதை நம்ம வந்து ஒரு சேருக்கு ஒப்பிடலாம். அப்போ எம்பெருமானிட்டிருந்து பூர்த்தியான ஞானம் நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ அந்த சேரு போய் தள்ளி அதீர்த்தமானது பெருக போகிறது. அப்படிப்பட்ட மம பங்காணின்னு சொல்லிச்சு எம் சுவாமி சாதிக்கிறார். என்னுடைய பாபங்கள் அல்லது என்னுடைய அந்த அறிவினுடைய சங்கோச்சம் அதை நிகழ்த்தி ஒழிக்கின்றது. எதுனா மகஸ்தரங்கைஹி நகரத்ன பங்கிஹி, நகரத்ன பங்கிஹி. நகங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த 10 நகங்களும் அழகாக ரத்ன பங்கி பங்கின்னா வரிசை, பங்கி பாவனால்னு சில பேர் சொல்லுவாள். அதாவது சுவாமி ரொம்ப பாகவதோத்தமர் வந்து ஒரு கோஷ்டியில் நிற்கிறாரோ இல்லை வந்து ஒரு ததிகாரத்தில் வந்து சுவாமி எழுதலன்னா அப்போ பங்கி பாவனால்னு சொல்லுவாள். அவள் அப்படிப்பட்டவ பங்கெடுத்துக்கிறதுனாலேயே அந்த மொத்த கோஷ்டிக்கும் ஒரு ஒரு ஸ்ரேயஸ் ஏற்படுறது. அப்போ பங்கினா வரிசை. அப்போ நகங்களாகிய அந்த மணிகள் இருக்கணும், அவைகளுடைய வரிசை. மகஸ்தரங்கைஹி, தரங்கன்னு சொன்னால் அலைகள், அலை. அப்போ மகஸ்ன்னு சொன்னால் ஜோதிஷ், மகோமேன்லாம் கோபாலம்சத்தில் சாதிக்கிறார். மகஸ்ன்னு சொன்னால் ஜோதி, ஜோதி விசேஷம் அல்லது ஒளி. அந்த ஒளிகளுடைய அலைகளால் என்னுடைய பாபங்களாகிய அந்த சேற்றை அது அழிக்கின்றதுன்னு தாத்பரியம். இப்போ எங்கே இருக்குது இந்த நகரத்ன பங்கிகின்னு சொன்னால் துவதீய பதயோகோ அசௌ. துவதீயன்னு சொன்னால் உம்முடைய, பதயோகோனா திருவடிகளுடைய அல்லது திருவடிகளில், சஷ்டியாக இருக்கலாம் சப்தமியாக இருக்கலாம். அசௌ, அசௌனா இந்த, இந்த நகரத்ன பங்கிஹி. அத சப்தம் அது அசௌன்றது பிரதமாபக்தி ஏகவச்சனம். ஏன்னா பங்கிஹின்றதும் பிரதமாபக்தி ஏகவச்சனம். இந்த நக நகங்களுடைய மணிகள் வரிசையானதுன்னு தாற்பரியமாருது. இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிச்சு இப்போ அதுக்கு விசேஷங்கள் கொடுக்குறார். கருடஸ்ரவந்தீம் கங்காதிகாம் விததி. கருடஸ்ரவந்தீம், ஸ்ரவந்தின்னு சொன்னால் நதிக்கு பெயர். அப்போ கருடஸ்ரவந்தின்னு சொன்னால் கருட நதி. பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பையா இக்ஷுசாரஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். இக்ஷுசாரஸ்ரவந்தியா இவன் அங்கே சாதிச்சின்றார் தயாசதகத்தில். அப்போ இக்ஷுசாரஸ்ரவந்தி அது ஸ்ருத்தியா பக்தி, அதனால் இக்ஷுசாரஸ்ரவந்தியான்னு ஆச்சு. அப்போ இக்ஷுசாரஸ்ரவந்தின்னு சொன்னால் அந்த கருப்பு, கருப்பு சாறு இருக்கணும், கரும்பு சாறு, அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுவையான நதின்னு அங்கே தாத்பரியம். எதுக்கு விண்ணப்பிச்சேன்னா ஸ்ரவந்தி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸ்ரவந்தியான் அங்கே அதோட திருத்தியா பக்தியாக இருக்குது. அப்போ கருடன், கருட நதியை கங்காதிகாம் கங்கையை காட்டிலும் மேன்மையாக சிறப்புற்றதாக விததி, விததினா செய்வது, செய்கின்றது, பண்ணுவதுன்னு அர்த்தம். கிருஷ்ணான்வயேன ததீன்னு அங்கே நம்ம கோதாசுதிலையும் இதே ததி இருக்குது. இங்கே வி ஒரு உபசர்க்கம் சேர்ந்து விததின்னு இருக்கு. இங்கே ததீம் அங்கே இங்கே விததி, விததின்றது இதில் சத்ரு பிரத்தியம் செய்கின்றதாய். நாகௌ கசாம் மணி கிரீட கணேகி உபாசியா. நாகௌ கசாம்னு சொன்னால் நாகம்னா சுவர்க்கம், ஓகஸ்னா அந்த இருக்கக்கூடிய இடம் கிரகம். அப்போ சொர்க்கத்தை இருப்பிடமாக கொண்டவர்கள்னு அது நாகௌ கசாம், நாகௌ கசா நாகௌகான் அவளுக்கு போடுறது. அப்போ நாகௌ கசாம்னு சொல்கிறது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம் அந்த சப்தத்துக்கு. அப்போ அவர்களுக்கு, சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது அவர்களுடைய மணி கிரீட கணேகி, அவர்களுடைய மணி கிரீட்ட கணகி, கணகன்னு சொன்னால் கூட்டம், மணி கிரீட ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட கிரீட்டங்கள் இருக்கணும், அவைகளோட கூட்டம் கூட்டமாக வந்து அவ சேவிக்கிச்சு. அது அவைகளால் உபாசியா, உபாசியான்னு சொன்னால் பங்கிஹி ஸ்ரீலிங்கம், அதனால் உபாசியா, உபாசியக, உபாசியா, உபாசியம்னு மூணாவும் இருக்குது. போற்றப்படுகின்றதாக இருக்கின்றது, இருக்கக்கூடிய உம்முடைய அந்த நக ரத்ன பங்கிஹின்னு தாத்பரியம். இப்போ என்னென்னா அவைகளுக்கும் அந்த ஒளியானது வேணும். அவைகள் இயல்பாகவே அவைகளுக்கு ஒரு காந்தி இருந்தால் கூட இந்த நக்கத்தோட அவைகளுக்கு ஸ்பர்ஷம் ஏற்படச்சே தான் இன்னும் அவைகளோட காந்தி அதிகமாக தான். அதனால் அவைகளால் உபாசிக்கத்தகுந்த இந்த உம்முடைய நக்கரத்ன பங்கிஹி மம பங்காணி நிகந்தின்னு அழகாக சாதிக்கின்றார். இப்போ ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, நாத கருடஸ்ரவந்தீம் கங்காதிகாம் விததி நாகௌகசாம் மணிக்கிரீட கணைஹி உபாசிய துவதீய பதயோஹோ அசௌ நகரத்ன பங்கிஹி மகஹ மகஸ்தரங்கைஹி மம பங்காணி நிகந்தி. நாத தேவநாதனே, கருடஸ்ரவந்தின் கங்காதிகாம் விததி. கருட நதியை கங்கையை காட்டிலும் அதை சிறப்பாக ஆக்கிறதா எப்படின்னா, நித்தியம் அதுக்கு இங்கே தேவநாதனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த நகங்களோட ஸ்பர்ஷமானது இருந்துட்டுருக்கான், சம்பந்தம் இருக்கான். கங்கைக்கு ஒரு வாட்டி தான் இருந்தது. நாகோ கசா மணி கிரீட்ட கணேகி, சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கு அவருடைய கிரீட்டங்கள் பதிந்த அந்த ரத்னங்கள் பதிந்த கிரீட்டங்கள் இருக்கணும், அந்த கிரீட்டங்களால் இது கணேகின்னு திருத்தியா விபூத்திய பகுவச்சனம். அவைகளால் உபாசியா அப்படின்னா அவைகளால் உபாசிக்க தகுந்த உபாசிக்கப்படும்படியாக இருக்கக்கூடிய துவதிய பதயோகோ உம்முடைய திருவடிகளில் அசௌ அசௌ நகரத்ன பங்கிகி, இந்த நகங்களாகிய மணிகளுடைய வரிசை இருக்கே இது மகஸ்தரங்கைகி, அவைகளில் இருக்கக்கூடிய ஒளி அந்த காந்தி, அந்த காந்தியினுடைய அலைகளால் அல்லது அந்த அளவுக்கு பெருக்கு வெள்ளப்பெருக்கா இருந்துருக்கு. மம பங்காணி நிகந்தி, அந்த அலைகள் அவைகளால் அந்த நகரத்ன பங்கியானது என்னுடைய அடியனுடைய பாப்பங்களை எல்லாம் போக்குகின்றதுன்னு அழகாக சாதிக்கிறார் இந்த 43வது பத்தியத்தில். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.